புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் வந்த நேரமடா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண மகள் தான் வந்த நேரமடா. பொண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா, கொடி ரோடையை போல் நடப்பா நடப்பா, கல்ல கலப்பா அம்ம சிரிப்பா தரவடிப்பா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் வந்த நேரமடா. புலி கூட ஜோடி ஒன்று தேட, தன்னந்தனியாக நானும் இங்கு வாழ. வந்தாள் அந்த தொகைதான், தந்தாள் ஒரு அசைதான். ரப பப்ப ரப என்னாலும் நான் சான் பிள்ளைதான், ஆனாலும் ஓராண் பிள்ளைதான். என்னோடு பூத்தேன் முல்லைதான், உல்லாசமாயாடத்தான். காதல் மோதிரம் கைகளில் போட்டவள் அவள் தான், எனக்கு என்ன பிறந்தாளே. என்னை நினைச்சா பரிதவிச்சா துடி துடிச்சா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் வந்த நேரமடா. கல்யாணம் தான் மாசி மாசாரதஸ்வரம் மேடதானம், வந்தாச்சுங்க காரா நேரம் ஒரு கோல நாம் போகத்தான். மாலை சூடிட மாப்பிள்ளையாகிட உனக்கோ துணைதான் கிடைச்சாச்சு. என்ன நினைச்சா பரிதவிச்சா துடி துடிச்சா. ஒரு மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் வந்த நேரமடா. பொண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா, கொடி ரோடையை போல் நடப்பா நடப்பா, கல்ல கலப்பா அவ சிரிப்பா கதவடிப்பா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் வந்த நேரமடா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் வந்த நேரமடா.